కలిమదనగురుం బ్రహ్మతంత్రం శ్రేయామ నవ్యశ్రీరంగనాథాద్యాన్ అధ్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యాన్ అహం వందే ప్రణమ్ర మనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథాద్య కవితార్కిక కేసరీ వేదాంగాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదాదీ ప్రాయప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభక్తుర్మాం అవ్యాత్ అభయముద్రిత ఉల్లాస పల్లవిత పాలిత సప్తలోకి నిర్వాహకోరకితనే మకటాఖలీలా శ్రీరంగ హర్మిదళ మంగళ దీపరేఖాం శ్రీరంగరాజమతి ప్రియమాశ్రయామః గురుభ్యస్తద్గురుభ్యస్త నమోపాదమధీమహే వృణీమహే సుభద్రాద్యౌదంపతి జగదాంపతి గురుభ్యస్తద్గురుభ్యస్త నమోపాదమధీమహే వృణీమహే సుభద్రాద్యౌదంపతి జగదాంపతి ప్రాయ ప్రవదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్ హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాతభయముద్రిత ఆచనాదే నిశీంనోద్రుతజలదేహేయన్యరూపమం విదప్రాయశ్చిత్తం యజురగదురీనాశయ విదః తదారంభే తస్యాగిరమవధానేన మనసా ప్రపద్యేతాం ఏకాం శ్రియం అఖిలనాథస్య మతిః మహేంద్రాజ్ఞా విష్ణుప్రభృతి మహత్ ప్రభుతివత్ ప్రపత్తవ్యే తే పరిణమితి వైశిష్ట్యపి భవాం అదృశ్యత్వం దోత్వాకమితు అభిగమ్యత్వజననీ శ్రియం సీతాపాంగాం అహమకరణః యామి శరణం సుదస్యుద్ధ శ్రీమానమిత గుణభూమా కరుణయా విదాయ బ్రహ్మాదీన్ విదలతి నజాదేశమపి యః ప్రపత్యా సాక్షాత్వా భజన శరసా వాపి సులభం ముముక్షుర్దేవేశం తమహమభిగచ్ఛామి శరణం వృందాని యః సవశయన్ వ్రజసుందరీనాం వృందావనాందరభువాం సులభోపభూవ శ్రీమాన్ అశేష జన సంగ్రహణాయ శేష గంగే భుజంగశయనే సమహాభుజంగః గంగాస్తీర్ణ భుజంగ పుంగవకు పర్యంగ పర్యంగతౌ సర్గస్థిత్యవసాన కేళరసికౌ ఔదంబతి నఃపతి నాభీ పంకజసాయినః సుతిసుఖై అన్యోన్యబద్ధస్మితౌ బింబస్యాంబువజంబ సంభవస్య వచనైః ఓంతత్సతిత్యాదిభిః ஏழாவது ஸ்லோகம் ஸ்லோகத்துல போன ஸ்லோகம் பிருந்தானியகுந்தரீனா பிருந்தாவன பிருந்தாவனாந்தரபுவாம் குலபோ பிரபுவ ஸ்ரீமான் அசேஷ ஜன சங்கிரகனாய சேதே ரங்கே புஜங்க சயனே ச மகாபுஜங்க பிருந்தாவனத்துல பெருமாள் வந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர தரிக்கிலானாகி தாந்தீங்க நினைத்த கருத்தை பிழப்பித்த கஞ்சன் அப்படின்னு நாச்சியா நமக்கு சாதித்து கொடுக்கிறார். ஒருத்தி மகனாய் பிறந்து இப்ப தேவகிட்ட ஆவிர்வாவமானார். ஏக நாராயண ஸ்ரீமான் கீரான்னவ நிகேதனஹா நாகபர்யங்க உத்திருத்திய தியாகதோ மதுராம்புரியம் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டார், விட்டு இந்த லோக விஷயங்கள்லாம் லோக விவஸ்தைகள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கீராப்தியில சந்நிதி பண்ணார். கீராப்தியில வாசுதேவ சங்கரபேனா பிரத்யும்னா அனுருத்தாதுபேன சந்நிதி பண்ணார். அதுலேருந்து சங்கல்பிச்சு அதையும் விட்டுட்டு மதுரைக்கு அவதாரம் பண்ணார். மதுரையில தேவகி கர்ப்பத்துல தோன்றினார். மதுரையில அவதாரம் பண்ணதுதான் போருமானா அதையும் விட்டுட்டு அன்னைக்கு ராத்திரியே பிருந்தாவனம் வந்துட்டார். என்னத்துக்காக அன்னைக்கு ராத்திரியே பிருந்தாவனம் வந்தார்? சூப்புணன் மாலைகள் தூயனவேந்தி இன்னோர்கள் நன்னீராட்டி அத்தூபம் தரானுக்கவே அங்கோர் மாயையால் நீட்டியவண்ண தொடவுண்ண போந்து விமலே துவங்கும் கோட்டிடையாடினை கூத்து அடலாயதம் கொம்பினத்தே நப்பின்னை பிராட்டி இந்த பிருந்தாவன பூமியில இருக்காங்கிறதுனால அவளை தன் வசமாக்கிக்கணுங்கிறதுக்காக பெருமாள் வைகுண்டத்தை விட்டு சீராப்தி வந்து சீராப்தி விட்டு மதுரையை விட்டு மதுராபுரிக்கு வந்து மதுராபுரியை விட்டுட்டு பிருந்தாவனத்தை கொண்டுட்டார். இந்த பிருந்தாவனத்துல ஏன் வந்தார்னா அங்க மதுராபுரியில வந்திருந்தாருன்னா இல்ல சீராப்தியோட நின்று இருந்தார்னா என்ன பண்ணிருப்பாருன்னா தேவஜனங்களை வேணா காப்பாத்திருப்பார். சீராப்தி பிருந்தாவனம் தானே, தேவ கூட்டங்கள்லாம் ஒன்னு ஒண்ணும் போய் கத்துறது, இந்திரன் போய் கத்துறான், ருத்ரன் போய் கத்துறான், எந்தாய் சாபம் தீரன்னு இழந்த முதலின் பெருமாள் தந்தான்னு ருத்ரன் போய் அழுதான் பெருமாள் இடத்துல. அதுக்கு மேல பிரம்மா போய் நின்னா, அப்ப பிரம்மா என்ன, ருத்ரன் என்ன, இந்திராதிகள் என்ன, அந்தந்த தேவதைகளுக்கு ஆபத்து வரது அவரவர்கள் போய் கத்தினான். அப்ப பிருந்த பிருந்தமா, பிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம், கூட்டம் கூட்டமா அவனம் பண்ணினார். அவனம் பண்றதுன்னா ரட்சித்தான்னு அர்த்தம், அவதீதி அவதீன்னா அர்த்தமா ரக்ஷணம்னு அர்த்தம். இப்ப கூட்டம் கூட்டமா ரட்சிச்சார், அதனால சீராப்தி பிருந்தாவனம் தான். மதுரையில கூட்டமா ரட்சிச்சாரான்னு கேட்டா மதுரையில ரட்சிச்சிருந்தாருன்னா யார ரட்சிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தா வசுதேவ தேவகியை ரசிச்சிருப்பார். அத்தை விட்டா மாலாக்காரர் அக்ரூராதிகளை ரசிச்சிருப்பார். ஆனா இங்க ஒரு ஊராளுங்க 500,000 குடியில இருக்கக்கூடிய அத்தனை பேரை ரசிக்கணுங்கிறதுக்காக இந்த பிருந்தாவன பூமிக்கு வந்தார். அவளுக்கும் இவாளுக்கும் பிருந்தாவனத்துல இருக்கிறவாளுக்கும் மதுரையில இருக்கிறவாளுக்கு என்ன வித்தியாசம்னா, மதுரையில இருக்கிறவாளுக்கு ராஜாங்கத்தை இருக்கா, பெரிய ராஜாங்கத்தை இருப்பா. ஆனா எந்த எந்த ஒரு சுவாபாவிகமாவே இந்த பெரிய பெரிய ஊர்ல இருக்கிறவா, பெரிய சிட்டியில இருக்கிறவாளுக்கு ஒரு நினப்பு உண்டு, என்னன்னா கிராமத்துல இருக்கிறவனுக்குலாம் ஒன்னும் தெரியாதுங்கிற நினப்பு. அப்ப இவாளுக்கு மதுரையில இருக்கிறவாளுக்கு அது மாதிரி ஒரு நினப்பு இருந்திருக்கும் பொழுது, அதனால பெருமாளுக்கு அந்த நினப்பு இருந்தா ஆகாதே, அதனால பெருமாள் தான் அவதாரம் பண்றச்சு ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவன்ட்டுதான அந்த அவதாரம் பண்ணும். அதனால ஒண்ணுமே தெரியாத இருக்கக்கூடியதான அறிவொண்ணும் இல்லாத ஆயர்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியமியாமுடையோம்னு சொல்லுமா போல, அறிவொன்றும் இல்லாத இந்த ஆயர்களுடைய மத்தியத்துல பெருமாள் பிருந்தாணியாக வசையன்னு பிரஜசுந்தரீனாம் பிருந்தாணி கூட்டம் கூட்டமா தன் வசம் ஆக்கின்றான். கண்ணனை தவிர வேற ஒரு விஷயங்களை அந்த பிரஜசுந்தரிகள்லாம் நினைக்காதபடி பண்ணி வச்சிருந்தான். பிருந்தாவனாந்தர பூவாம் சுலபோபூவா, பிருந்தாவனத்தரக்கூடிய பசுபக்ஷிகள் முதற்கொண்டு அதுகளுக்கு முதற்கொண்டு சுலபனா எம்பெருமான் இருந்தான். ஏன்னா கண்ணுமேத்து இனிதுகண்ட காளை என்னும் திருவங்க எழும், கண்ணுமேத்து இனிதுகண்ட காளைன்னா நம்மாழ்வார் திவத்திலும் பசுநிலை மேற்புவத்தி செங்கடிவா எங்கள் ஆயர் தேவு வைகுண்டத்துல வாசம் பண்ணிட்டு நித்திய சூரியர்களுக்கு தன்னை கொடுத்துண்டு தன்னை அனுபவிக்க கொடுத்துண்டு அவர்களை தான் அனுபவிச்சிருந்து நித்திய முக்தர்களோடு இருக்கக்கூடியதான் அந்த இருப்பு இருக்க, ஏத சாமதாயன் இருக்கக்கூடிய இருப்பு இருக்க, அதை விட பெருமாளுக்கு பிரீத்திகரமானது எது இருந்தார், அதை விட பிரீத்தி எதிர்ல இருக்கிறார், சிவத்திலும் பசுநிறை மேய்ப்பு வத்தி மாடு மேய்க்கிறது ரொம்ப பிரீத்தி. சரி, மாடு மேய்க்கிறது வைகுண்டத்துல இருக்கிறது ரெண்டையும் தோரணம் பண்ணி பார்த்தா சீர்தூக்கி பார்த்தோம்னா மாடு மேய்க்கிறதுக்கு பிரீத்தி ஜாஸ்தி. சரி, இங்க மாடு மேய்க்கிறது கண்ணுக்குட்டி மேய்க்கிறது, அப்ப அதுல எது பிரீத்தின்னா அது மாடு மேய்க்கிறது உகப்பு, கண்ணு மேய்க்கிறதுல இனிதுகப்புன்னு ஆழும். கண்டு மேய்த்து இனிதுகந்த காளை என்னும் அப்படின்னு திருப்பங்க ஆழ்வார். அதனால திவத்தில் இருக்கிறத விட திவத்திலும் அசுரரை மேய்ப்பு உவத்தி, மாடு மேய்க்கிறதுல உகப்பு, கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுல இனிதுகப்பு. அந்த இனிதுகப்புனா என்னன்னா, இப்ப மாடுகுட்டி மாடு மேய்க்கிறதுக்கு கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதுக்கு வியாக்கியானத்துல அங்க காமிச்சிருக்கா, பெரியவர்த்தமிழ் வியாக்கியானத்துல காமிச்சிருக்கா. மாடு மேய்க்க போனா அந்த மாடுகளுக்கு எல்லாம் துணையெல்லாம் பாருங்க, மலைகள்ல போய் மேய்க்க போவ அந்த துணைகள்லாம் இருக்கும், துணைகள்லாம் எப்படி தீர்த்தம் சாப்பிடணும்னு மாடுக்கெல்லாம் தெரியும், வயசான மாடுக்கெல்லாம் தெரியும், அதுவா தானா போய் சாப்பிடும். இந்த கண்ணுக்குட்டியை முத முதல்ல ஓட்டின்னு போறா, அது வந்து தாய்ப்பாலை தவிர எதுவும் சாப்பிடாத கண்ணுக்குட்டியும் மேய்ச்சலுக்கு ஓட்டின்னு போறா. அந்த கண்ணுக்குட்டி ஜலத்துக்கிட்ட போனோம்னு பயப்படுமா, மிரளுமா, ஏன்னா அதோடைய பிரதிபிம்பம் வந்து ஜலத்துல படுறதோ இல்லையா, அதை பார்த்து மிரளும். அதனால கண்ணுக்குட்டிக்கு எப்படி தீர்த்து சாப்பிடுறதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாரா, தன்னுடைய ரெண்டு கை பின்னாடி கட்டிட்டு தானும் குனிஞ்சு நான் எப்படி கண்ணுக்குட்டியை தீர்த்தம் சாப்பிடணும்னு கண்ணுக்குட்டிக்கு பண்ணி காமிப்பான். இப்படி கண்ணு மேய்த்தான்னு வியாக்கியானத்துல காமிக்கிற பதிவாசம் இல்லையா, கண்ணு மேய்த்து இனிதுகந்த காலைன்னு காமிச்சோம். அப்ப அதான் சொன்னார், பிருந்தாவன வனாந்தர புகம், பிருந்தாவனத்துக்கு இல்ல அந்த ஊரு விருந்தாவன கஷேத்திரத்துல இருக்கிறவனுக்கு இல்ல, அந்த ஊர்ல காட்டுல இருக்கிறவனுக்கு கூட சுலபோ பப்புவ, காட்டுல இருக்கக்கூடிய பசு பக்கிகளுக்கு கூட சுலபோ பப்புவ சுலபனா இருந்தான். அது ஒரு கால விசேஷத்துல சுலபோ பபுவன் இருக்கு பதம், பபுவனா இருந்தான்னு அர்த்தம். முன்னாடி ஏதோ ஒரு காலத்துல அப்படி இருந்த, அதனால இன்னைக்கு என்ன காரியகரம், ஏதோ ஒரு காலத்துல நீ சுலபனா இருந்த, அதனால இன்னைக்கு இன்னைக்கு ஒண்ணு எப்படி இருக்குன்னே போய் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டா அதுதான் போகுனார். அதுதான் அசே சீமான் அசேஷா சீமான், அங்க இருந்தவன் யாரு அப்படின்னா சீமான். ஏன்னா சீவத்த வக்ஷம் அப்படி வக்ஷமா அவதாரம் பண்றதையே சீமான அவதாரம் பண்ணார். இல்ல பிருந்தாவன ஸ்ரீ அவனுக்கு கிடைச்சு சொல்லு, அந்த ஸ்ரீய உடையவன் சீமான் அந்தரிஷ கத ஸ்ரீமான் விபீஷண ஆழ்வானது ஸ்ரீமான் பட்டம் போட்டார் வால்மீகி. ஏன் அப்படின்னா விபீஷண ஆழ்வான் எல்லாத்தையும் விட்டுட்டான், ஜெட்வா புத்திராஞ்ச தாராஞ்ச ராகவன் சரணங்கதான் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் விட்டுட்டு பெருமாள் சரணாகதி பண்ணா, அப்ப அவனிடத்துல ஐஸ்வர்யம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அப்படி இருக்கிறவனுக்கு ஸ்ரீமான் பதம் போட்டது. லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹா பஹிப்ராண இபாபரஹா நசதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹா அப்படின்னு லக்ஷ்மண காமிக்கிறதையே முதன் முதல்ல பாலகாண்டத்துல லக்ஷ்மணனை சொல்றதையே லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹான்னார் வால்மீகி. பின் அப்ப ராட்டியோட சீதையோட இருக்கிறவன் ராமன லக்ஷ்மி சம்பன்னஹான்னு சொல்ல வேண்டியிருக்க லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்னன்னு சொன்னார், விபீஷணாழ்வான ஸ்ரீமான் சொன்னார். அதே விஷ்ணு புராணத்துல தது நாகவர ஸ்ரீமான் அந்த யானை கட்டித்த அந்த யானைக்கு ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுது பராசரத்தாச்ச. அப்ப இதுக்கெல்லாம் ஸ்ரீமத்தம் ஏது அப்படின்னா இதுக்கெல்லாம் பகவத் சம்பந்தம் தான் ஸ்ரீமத்தம். இவனுக்கு ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ மாலையிட்ட சொல்ல இவன் ராவண பவனத்திலிருந்து நாரடையிட்டவாறே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ மாலையிட்டதிரே, இதுல இருந்து இந்த சம்சாரத்திலிருந்து இருக்க முடியாம இந்த இலங்கையில இருக்க முடியாம கிளம்பிட்டான்னு ஆழ்வார் திருவாய்மொழியில ஏராளம் நிலையணும்னு ஒரு பதிகம் நாலாம் பத்துல வருது. நாலாம் பத்துல இந்த பாசுரத்தை சொன்னார், அதாவது இந்த பெருமாளால எனக்கு பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாக்காத என்னுடைய திருமேனி அழகால எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பேசினேன். ஏராளும் இறையவனும் திருமுகனும் திருமகளும் கூறாளும் தனியுடம்பன் குளங்குளமா அதுவர்களை நீராகும் படியாக நிருமித்து பழந்தொட்ட மாறாளன் கவராத மணிமாமை குறைவிலமே அப்படின்னு மணிமாமை குறைவிலனுடைய ரூப சௌந்தரியத்தினாலே பிரயோஜனம் இல்லைன்னு அந்த பத்து பாசனம் அப்படியே வந்து அடுத்த பாசனம் வந்துட்டு ஆழ்வாருக்கு இந்த தாபம் போக இதோட இன்னொரு தாபம் வந்துதான். என்ன தாபம் என்ன இப்படி இந்த பத்து பாசம் வந்து நன்னாதார் முருவலிப்பன் அன்பத்தார் கரண்டெங்க என்னாரா துயர் விளக்கும் விவையன்ன உலக இயற்கை கண்டாளா கடல் கடந்தாய் உங்களே வரும் பொரிசு கண்ணாவா கடியேனை பணிகண்டாய் காமாரே அப்படின்னு அடுத்த பதினா நாலுல ஒன்பது ஆரம்பிக்கிறது. அதுல சொன்னார் இந்த சம்சாரிகள் உன்னுடைய விசேஷம் பொறுக்க முடியல, இந்த தீப்பாறையாமினி எங்க நன்னானது மன்னவேன்னு நாடாம்பத்துல பார்த்தோம். அது நேரம் இந்த விசேஷமே ஆழ்வார்க்கு யாத்திரையா போயிட்டு இருக்கு, அந்த விசேஷம் பொறுக்க முடியாதனால இதை யாரோடையா சொல்லி ஆர்த்திக்கலான்னு பார்த்த இந்த பெருமாளோ நம்ம இடத்துல ரொம்ப விமுகனா இருந்தோம், நமக்கு அனுகிரகம் பண்ணாதபடி இருந்தா மணிமாமை குறைவு, அவனால அனுகிரகம் பண்ணலன்ற தாபத்தினால அவனால கவலைப்படாத இந்த சரீரம் வேண்டாம் இந்த அவயவ சோக வேண்டான்னு பேசிட்டே வந்த, சரி இந்த சோகத்தை யாராவது சொல்லி ஆர்த்திக்கலாமோன்னு சம்சாரிகளை பார்க்கலான்னு சம்சாரிகள் எப்படி இருக்கா அவர்கிட்ட பேசலாமேன்னு பேசலாம்னு போனார். ஆனா அவளுடைய சுபாவத்தை பார்த்தா இன்னும் பயம் ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்ணான்னா அவ எப்படி இருந்தா நன்னாதார் முதலிப்ப தனக்கு விரோதி ஒருத்தனுக்கு ஒரு ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா ஈடுல எழுதுறது, விரோதிக்கு கட்டம் வந்துருச்சுன்னா சம்சாரிகள் எப்படி இருக்கான்னா உடனே கடையில போய் புது துணி வாங்கிட்டு வந்து வெத்தலை பார்த்து போட்டு தாம்பூல திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசம் சாப்பிடலாம், பாயசம் பண்ணி சாப்பிடலாம். நன்னாதார் முருகலிப்ப விரோதிக்கு ஒரு கெட்ட ஒரு கெடுதல் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படுறான், புதுசு உடுத்திக்கிறான்னு எழுதுற ஈடுல அப்படி இருக்கு. சரி சந்தோஷம் அவளை சேர்ந்தவா அந்த ஆளுக்கு துக்கம் வருது அவனை சேர்ந்தவாளா நல்லுற்றார் கரைந்தேங்க ஐயோ இப்படி வந்துருச்சேன்னு வருத்தப்படுறா. என்னதான் துயர் வளர்க்கும் இவை என்ன உலக இயற்கை இந்த லோகத்துல எதனுடைய விசேஷம் எதனுடையதான பிரிவு எதனுடையதான ஆலாபத்துல துக்கப்படணுமோ அதுக்கு துக்கப்படணுமா யாரும் இல்ல, பகவத் விசேஷம் கிடைச்சிருக்குன்னா அதுல துக்கப்படணும், அதை விட்டுட்டு இந்த லோகத்துல பிராகிருதமான விஷயங்களுடைய ஆலாபத்தை கண்டு துக்கப்பட்டுண்டு அது கிடைச்சு நான் சந்தோஷப்பட்டுண்டு, பகவான் கிடைச்சா சந்தோஷப்பட வேண்டியிருக்க பிராகிருதமான விஷயங்கள் கிடைச்சா சந்தோஷப்பட்டு இருக்காரு இந்த இந்த சம்சாரிகளோட நமக்கு வாழ முடியாது, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா கண்ணால கடல் கடந்தாய் உங்களே வரும் வரைந்து எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், உன்னோட திருவடிகளுக்கு எனக்கு கொடுக்கணும், உன் திருவடிகளை எனக்கு அனுகிரகிக்கணும்னர். அது பண்றதுக்கு தான் உனக்கு என்னிடத்துல அனுகிரகம் இல்லையே, உனக்கு எனக்கு உன் திருவடியை கொடுக்கறதுக்கு அனுகிரகம் இருந்ததுன்னா என்ன ஏராளி முறையவனுமே சொல்ல விட்டுருக்க மாட்டேன். அப்ப என்னிடத்துல நீ கோபிச்சிருந்து என்னிடத்துல விமுகனா இருந்தேனா ஒரு காரியம் பண்ணு, எனக்கு நீ திருவடி தான் கொடுக்க வேண்டாம், என்னை சாமாறு அனுகிரகம் பண்ணு, என்ன இப்பயே முடிச்சு எனக்கு சாவ கொடுன்னு கேட்டேன். கண்ணாலா கடல் கடந்தாய் உங்களே வரும் பொழுது நன்னாவாத அடியேனை பணிகண்டாய் சாமாறேனர், என்ன சாம்படியாக இந்த சரீரத்தை விசிலேஷம் பிறக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்ன. அந்த ஸ்லோகத்துல விபீஷன் ஆழ்வான் லெப்டி கிளம்பினாங்கிறத சொன்னார். இந்த விபீஷன் ஆழ்வானுக்கு இதனால வந்து பிரகிருதி சம்பந்தம், பிரகிருதி சம்பந்தத்துல இவனுக்கு போய் சேர வேண்டிய ராவணன் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு தாபம், தனக்கு பகவானுடைய திருவடி சம்பந்தம் கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கு, அது கிடைக்கிறதுக்கு விரோதமா ராவணன் தான் வந்திருக்கும். ஏன்னா எங்க போய் போய் நின்னோம்னா அனுஜோ ராவண தியாகம்னு போய் சொல்லிக்கணும், எங்க போய் தன் ஐடென்டிட்டி என்ன சொல்லிக்க முடியும், நான் ராவணன் தம்பின்னு தான் சொல்லிக்க முடியும். நான் ராவணன் தம்பின்னு ராமகோஷ்டத்துல சொன்னா கண்டையும் மண்ணையும் பிடிங்கிட்டு அடிக்க வந்துடுவோம், அதனால அதை சொல்லிக்கவும் முடியாது. அதனால இது என்னடா உபத்திரவமா இருக்கு, நமக்கு பகவத் பிராப்தி இதனாலே கிடைக்காது போல இருக்க அப்படின்னு நினைச்சிருந்து தாவப்பட்டு இருந்தா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இவனோட இருக்க வேண்டியதான ஒரு சகவாசத்தோட இவனோட இருக்கலாமான்னு பார்த்தா அவன் திக்குல பாம்ப சொன்னான்டான், என் குலத்தை கெடுக்க வந்தவனே தொழடான்ட்டான். முதல்ல இது சொன்னதவன விபீஷன் ஆழ்வானுக்கு ரெண்டு ஏற்பட்டது, இவன் நம்மளை போய் குலப்பாம்சனன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு ஒரு சோகம், இந்த முட்டமாவது ராமன் இந்த வார்த்தையை சொன்னானே ஒரு சந்தோஷம். ஏன்னா சொல்லலைன்னா நமக்கு பகவத் வார்த்தை கிடைக்க போறதோ இல்லைன்னா கிளம்ப போறோமோ, அப்ப ஏதோ சொன்னா சொன்ன உடனே அவன் படக்குன்னு கிளம்பிட்டோம் சொல்லி அவன் சொல்லி இந்த திக் குலப்பாம்சன அப்படின்னு அந்த வார்த்தை முடியல, அதுக்குள்ள ராமர் இருக்கக்கூடியதான அந்த உலகத்தை வந்து நின்றுட்டோம். ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை ராம தலக்ஷ்மணஹான, ஏன்னா ஆஜகாமன் பலம் போட்டார், ஆஜகாம முகூர்த்தேன்னு ஏன் பலம் போட்டார், அபய பிரதான சாரத்துல தேசிய விசாரிச்சிருந்தார். ஆனா திருமங்கழ்வர் நின்னவா நில்லா நெஞ்சனையுடைய நெஞ்சுகன் நெடுப்பு சம்பனமும்னு கேட்டிருக்க, மனசு நின்னவா நில்ல ஒரு இடத்துல ஒரு நிற்காது, ஒரு க்ஷணம் இதோ இந்த க்ஷணம் திருமாலத்தை தேவிக்க போனா தேவலாமோன்னு தோன்றது, உத்தர க்ஷணம் சீரியல் போயிடுமேனு தோன்றது. அப்ப மனசுல அப்படி ஒரு மனசனுடைய சுவாவம் சஞ்சலமா இருக்கிறதுனால இந்த மனசுல இன்னைக்கு ராவணனுடைய சபையில இருக்க வேண்டாம் கிளம்பலான்னு தோணி போயிடுச்சு. அதனால ஒரு அடுத்த க்ஷணம் என்னதான் இருந்தாலும் அவன் நமக்கு சமயம் அதை யாரும் சொல்லிவிட்டா வெளி மனுஷன் நான் சொல்லிட்டா சமயம் தானே சொல்லிட்டான் அப்படிங்கிற என்ன வந்துருக்குறான் என்ன பண்றது. அதனால முகூர்த்தேன்னு ஆஜகாமனர் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ராவணனுக்கு அது விபீஷன் ஆழ்வானுக்கு சீமான்னு பதம் போடும், அது என்ன மந்தலட்ச கத ஸ்ரீமான்னு பதம். அப்ப அவனுக்கு ஸ்ரீமான்னு பதம் போட்டா சரி, இவனுக்கு என்ன ஸ்ரீமான், ஸ்ரீமான் அசேஷ ஜனசங்கிரகனாய சேத்தேன்னு கொல்ல, அப்ப ஸ்ரீமான் இதுக்கு இவனுக்கு பதம் போடுவான், என்ன இவன் பிராட்டியோட இருக்கிறதுனால ஸ்ரீயா அப்படின்னா அது அவனுடைய சொரூபமா சார், அது தனியா அதுக்கு ஸ்ரீமான்னு போட்டுதான் அவனை காமிக்கணும்னு அவசியமான, அவன் பிராட்டி இல்லாத தத்துவமான அது தனி தத்துவமான கிடையாது. ஸ்ரீமான்னு போட்டதனுடைய வைசிஷ்டம் என்ன அப்படின்னா இவனுக்கு ஈஸ்வரனுக்கு சேதனனுக்கு ஈஸ்வர லாபம் இருக்க, விபீஷனாழ்வான்ங்கிற சேதனனுக்கு ராமன்கிற ஈஸ்வர லாபம் கிடைக்க போறதுனால ஸ்ரீமான்னு பதம் போட்டா, இங்க ஈஸ்வரனுக்கு சேதன லாபம் கிடைக்க போறதும் இல்லையோ அதனால இவனுக்கு ஸ்ரீமான்னு பதம். ரங்கநாதனுக்கு ஏன் ஸ்ரீமான்னு பதம் போட்டார்னார், தேசன் எதுக்கு அந்த பதத்தை போட்டார்னார், ஈஸ்வரனான ரங்கநாதனுக்கு இத்தனை சேதனங்கள் போய் சேவிக்க போறது, அப்ப சேதன லாபம் கிடைக்க போறதா இல்லையா, அதனால ஈஸ்வர லாபம் கிடைக்கணும்னு அவன் என்ன பண்ணான் விபீஷணன், தன்னோட ஊரை விட்டு இந்த ஈஸ்வரன் எந்த இருக்கா எந்த ஊர்ல இருக்கானோ அந்த ஊருக்கு போனான். அப்ப ஈஸ்வரனுக்கு சேதன லாபம் கிடைக்கணும்னா ஈஸ்வரன் என்ன பண்ணணும், தான் ஊரை விட்டு இங்க வரணும் இல்லையா, அதனாலதான் வைகுண்டத்தை விட்டு இங்க வந்து வைப்பாங்க. அதனால அவனுக்கு ஸ்ரீமான், ஸ்ரீமான் அசேஷ ஜனசங்கிரகனாய சேது என்ன ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்க எங்க படுத்துருக்கான், காட்டுக்குள்ள ரூம கூட்டின்னு படுத்துருக்கான, பெட்ரூம்குள்ள கூட்டின்னு படுத்துருக்கான, ரங்கே புஜங்க சயனே ரங்கத்துல ரங்கங்கிற சப்தத்துக்கு மேடைன்னு அர்த்தம். இந்த மேடையில வந்து எல்லாரும் பார்க்கலாம்படியாக, இப்ப மேடையில ஒருத்தன் இருந்தானா அவ எல்லாரும் பார்க்கலாம் இல்லையா, இப்படி அபிநயம் பண்ணிட்டு படுத்திருந்தா புஜங்க சயனே மகாபுஜங்கா மகாவிடம் எல்லாரையும் ஆகர்ஷிக்க கூடியதான கண்களை உடையவன். ரெண்டு யமன் அவனோடயே இருந்து எந்த இது ரெண்டு யமன் ஏழைய ராவி என்னும் இணை கூத்தங்களோ அறியேன், ஆழியன் கண்ணவிரான் திருக்கண்களோ அறியேன். திருக்கண்கள் அப்படிங்கறதான கண்கள்ங்கிறதான யமனோட படுத்துட்டான். இந்த கண்ணு என்ன பண்றது, இந்த காயத்ரி மண்டபத்துக்குள்ள பிரவேசம் பண்றதையே வான் கூப்பிடுறது. முகம்லாம் கூப்பிடல, கை கூப்பிடல, கால் கூப்பிடல. சில ஊர்ல எல்லாம் பெருமாள் ஆக்வாமுத்திரை வச்சிருப்பார், ஆக்வாமுத்திரன்னு இப்படி கை வச்சிருப்பார். பரவன வான்னு கூப்பிடக்கூடியதான ஒரு முத்திரை. திருப்பிள்ளாணில போய் ஜெகநாத பெருமாளை சேவிச்சோம்னா இப்படி ஆக்வாமுத்திரை வச்சிருப்பார். இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு கையை மடிச்சு வச்சிருந்தா ஒரு கையை நீட்டிட்டு சௌக்கியமா படுத்துருக்காரு. ஆனா வரவன எப்படி வான்னு சொல்றாரு, இது அடியனுடைய வார்த்தை இல்ல, தேசிகன் பகவதியான சோபானத்துல சொன்னார். பாததோதார நேத்திரம் கண்ணால வாங்குற, அதாவது திருக்கண்ணை எங்க இருந்தாலும் சேவிக்க முடியும் இல்லையே, காயத்ரி மண்டபத்துல இருந்து ஒரு ஓரத்தை இருந்து சேவிச்சோம்னா அந்த திருக்கண் மாத்திரம் சேவையாகும். அத தேசிகன் அனுபவிச்சுட்டு பாகதோதார நேத்திரம் கண்ணால வாழ்வான்னு அழைக்கிறார். அதனால அதுதான் சொன்னா ரங்கே புஜங்க சயனே மகாபுஜங்கா, இப்படி ஒரு எல்லாரையும் ஆகர்ஷிக்க கூடியதான திவ்யமங்கல விக்கிரகத்தோட இந்த திருமேனில என்னதான் இருக்கு. பரமநாஸ்திகனா இருக்கிறவங்க கூட இந்த திருமேனில அப்படி என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்காகவாது வந்து பார்த்தாலும் இல்லையா, பிரத்யமா இப்ப பார்த்தோம் சமீப காலங்களில் அது மாதிரி நடந்தது. அப்படி இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துல இருக்கக்கூடிய சௌஷ்டவத்தை சொல்லி அப்ப பெருமாளுடைய சௌலபியத்தை பேசணும். இப்ப ரங்கநாதனா வந்தீங்கன்னா நம்ம ஆசிரியிக்கணும்னா பெருமாளுக்கு பரத்த சௌலபியமான பெருமாளை ஆசிரியிக்கணுமா, சௌலபிய பரனான பரபெருமாளை ஆசிரியிக்கணுமான்னு கேட்டா நமக்கு சரணாகதியை உபதேசம் பண்ணதான சரம ஸ்லோகங்கள் மூணு சரம ஸ்லோகங்கள்லயும் பெருமாளுடைய சௌலபியம் தான் முதல்ல சொல்லிட்டு. முதல் சரண ஸ்லோகம் வராக சரண ஸ்லோகத்துல விஸ்வரூபஞ்ச மாஜம் மாம் என்னை உனக்காக வராக நயினாரா, வராகனா கோலம் திருக்கோலம் காத்து நிற்கக்கூடியதான இந்த லோகத்தை உத்தாரணம் உன்னை எப்படி தூக்கி நிறுத்தினோ அது மாதிரி உன்னை தூக்கி நிறுத்தது எனக்கு ஒண்ணு பெரிய காரியம் இல்ல, இது உன்னை தூக்கி நிறுத்தத்துக்கு நான் தான் வேணுங்கிறது இல்ல, நீ உனக்கும் அந்த என்னுடைய வல்லபையா இருக்கிறதுனால உனக்கே இந்த சக்தி உன் நிறுத்திக்கிறதுக்கு இருந்தா கூட உன்னை தூக்கி நிறுத்தினேன். என்னத்துக்காகன்னா இது மாதிரி சம்சாரிகளை உத்தரணம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு காமிக்கிறதுக்காக இந்த பூமி பிராட்டிய தூக்கி நிறுத்தினேன். அப்ப பூமி பிராட்டிக்கு சொல்ற காலத்துல விஸ்வரூபஞ்ச மாம் அஜம் அப்படின்னு மாம் அப்படின்னு என்ன சொன்ன, அப்படி நீ என்ன எவன் நினைக்கிறானோ உனக்காக இந்த வராக நயினாரா திருக்கோலம் சாத்தியிருக்கக்கூடிய ஆசிரத ரட்சணார்த்தமாக வராக நைனாரா திருக்கோலம் சாத்திருக்க கூடியதான என்ன, சரி ஆசிரத ரட்சணார்த்தமா வராகனா கோலம் சாத்தினது யாரு அப்படின்னா நம்பருமாள் பெரிய பெருமாள் தான் வராகனா அவதாரம் பண்ணார் நாச்சியார் சொல்ற. காசிதோத்து கிடந்த பார்மகத்து பார மண்டொரு நாள் மாட்டுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியான் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராரு அப்படின்னு சாட்சா பெரிய பெருமாள் வராகனா அவதாரம் பண்ணார். மெய்மை பண்டரங்க தாம்பனித்த மெய்மை பெருவார்த்தை வெட்டுத்தித்தர் கேட்டிருப்பர் தம்மை யுகப்பாரை தாமுகப்பர் என்னும் சொல் அப்படின்னு வராக தர்ம சொல்லம் தம்மை யுகப்பாரை தாமுகப்பர் அகம் ஸ்மராமி மந்தஸ்தம் நயாமை பரமாங்கதிம் அப்படிங்கிறது வராக தர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷம். ஏன்னா இதுல ஒரு பாரசியம் பார்க்கணும். உருப்பாவேல ராமநாவதாரத்தை சொன்னா, கிருஷ்ணாவதாரத்தை சொன்னா, ராமாவதாரத்தை சொன்னா, மறைமுகமா இது முகமாவதாரத்தின் சொல்லிவிட்ட மாறுமலை முடிஞ்சில்ல. ஆனா எங்கேயுமே வராக அவதாரம் சொல்றது, வராக அவதாரம் பேசினது நாச்சியார் திருமொழியில தான். நாச்சியார் திருமொழியிலேயே தாமகத்தன் தங்கை இல்லதான் வராக அவதாரத்தை பத்தி, அதாவது ரங்கநாதன ஸ்ரீரங்க ரங்கநாதனை பத்தி பேசுறதுதான் வராக அவதாரத்தை பத்தாவே வந்திருக்கு. அதனால வராக அவதாரம் பண்ணி பூமியை உத்தாரணம் பண்ணவன் ரங்கநாதன் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய திருவிழா அப்படிங்கிறது தெரியுது. அப்ப அந்த அங்க சொல்றச்சே மாம் அஜம்னு பதம் இருக்கு, என்னை எவன் நினைக்கிறானோ உனக்காக திருக்கோலம் சேர்த்திருக்கக்கூடிய என்னை அப்படிங்கிறது மாந்தரது சௌலபியம். அகம் ஸ்மராமி மத்தம் நயாமி பரமாங்கதிங்கிறச்ச பரத்தம். அப்ப சௌலபியம் பரத்தமும் சௌலபியத்து பூர்வகமான பரத்தம் அங்க பேசப்படுது. பெருமாளுக்கு பரத்த விசிஷ்டமான சௌலபியமா சௌலபிய விசிஷ்டமான பரத்வமானு கேள்வி. அப்படின்னா நாம உபாயத்தை அனுஷ்டானம் என்ற காலத்துல பெருமாளுக்கு சௌலபிய விசிஷ்டமான பரத்தம், பெருமாளுக்கு கைங்கரியம் என்ற காலத்துல பரத்த விசிஷ்டமான சௌலபியம். இதுக்கு அதுதான் வித்தியாசம். அப்ப துவயத்துல பூர்வ கண்டத்துல சௌலபிய விசிஷ்ட பரத்தமும், உத்தரகண்டத்துல பரத்த விசிஷ்ட சௌலபியம் பேசப்படும். இந்த பரத்தம் சௌலபியம் ரெண்டும் சேர்ந்தே இருக்கும், தனியால விருந்தெல்லாம் இருக்காது. எந்த இடத்துல ஒண்ணு பரத்தம் முன்னாடி இருக்கும், சௌலபியம் பின்னாடி இருக்கும், இல்ல சௌலபியம் முன்னாடி இருக்கும் காரியகரமா இருக்கு, அது அதுவே அந்த பெருமானுடையதான இது வந்து காரியகரணம் காரம் ஆகணும்னா முதல்ல சௌலபியம் முதல்ல காரியம் பண்ணும். சௌலபியத்தினாலதான் எல்லா காரியமும் நடக்கிறது. அப்ப சௌலபியம் காரியகரமா இருக்கிறதுனால அது முன்னாடி நிற்கும், பரப்பம் பின்னாடி நிற்கும். ராமனுடைய தர்ம ஸ்லோகத்துல சகதேவ பிரபன்னாய சவாஸ்மி திசை ஆசத்து, அப்ப சௌலபியம் சவாஸ்மி அப்படின்னு உன்ன சேர்ந்தவன் ஆதி ஆசிக்கிறோம்ன்றாரு இல்லையா. அகம் அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏகத் விரதம் மம ததாமி அப்படின்னு சொன்னது. தவாஸ்மி நம்ம யாசிச்சான்னா ததாமின்னு இவர் சொல்றோம். அது பரத்தம் சௌலபியம் பரத்தம். தர்மஸ்லோக கிருஷ்ணனுடைய தர்மஸ்லோகத்துல சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ மாம் சரணம் ரஜ, உனக்காக இந்த தேர்தல உன்னுடைய கீழே வந்து உட்கார்ந்து இருக்கேனே அப்படிப்பட்ட என்ன சரணாகதி பண்ணு அண்ணா. அகம் சர்வ பாப்பேபியோ மோசிஷ்யாமி பரத்தம். எல்லா இடத்தையும் சௌலபியம் பரத்தம்ன்றது உபாயத்தை பண்ற காலத்துல சௌலபியம் முன்னாடி அப்புறம் பரத்தம். எதுக்காக இந்த கதை சொல்றேன்னா ஆறாவது ஸ்லோகத்துக்கும் ஏழாவது ஸ்லோகத்துக்கும் சங்கதி இதுதான். ஆறாவது ஸ்லோகத்துல பெருமாளுடையதான சௌலபியத்தை சொன்ன அந்த பெருமாள் வைகுண்டத்துல இருந்தால் வைகுண்டத்துல இருக்கக்கூடிய இருப்பு வைகுண்டத்து நித்திய சூரியர்களும் முக்தர்களும் சேவிக்கக்கூடியதா இருக்கு. எல்லாருக்கும் தான் நயன விஷயமாகணும்னு நினைச்ச அதனால கஷீராப்திக்கு வந்த. கஷீராப்திக்கு வந்தா கூட காரியகரமாயிடுச்சார்னா பகவானுடையதான எண்ணம் பூர்த்தி ஆகல. அதனால பாக்கறேன்னா தேவதைகள் ஒன்றிதான் ஆச்சரியக்க முடியாதுக்கு சாமானியர்கள் வர முடியல. அதனால சாமானியர்கள் வரணுங்கிறதுக்காக பிருந்தாவனத்துக்கு வந்தார். பிருந்தாவனத்துல வந்தா எல்லாராலையும் வர முடியல. அதனால அதையும் விட்டா ஸ்ரீரங்கத்துக்கு. அதனால இந்த பெருமாள் என்னைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்தானோ அன்னைக்குதான் வைகுண்டத்துல பெருமாள் நினைப்பு பூர்த்தியாச்சு. நல்ல ஸ்ரீராப்திக்கு வந்ததுனாலயோ மதுரையில வந்ததுனாலயோ பிருந்தாவனத்துக்கு வந்ததுனாலயோ பூர்த்தி ஆகல. வைகுண்டத்துல பெருமாள் தான் சுலபனா எல்லாருக்கும் தன்னை கொடுக்கணும்னு நினைச்சானோ இல்லையோ, அந்த தான் கொடுக்கணும்னு நினைச்சது பூர்த்தியானது ஸ்ரீரங்கத்துல. அப்படி என்ன காமிச்சு அப்ப சௌலபியத்தினுடைய ஒரு பராகாட்சையா பெரிய பெருமாள் இருக்கார். இல்லைன்னா அர்ச்சதா சௌலபியத்தினுடைய பராக, ஏன்னா அர்ச்சைக்கு கீழே ஒரு அவஸ்தை இல்லையோ இல்லையோ. அதனால அர்த்ததான் சௌலபியத்துடைய பராகாட்டையா இருக்கு. அதனால அர்த்ததான் நமக்கு சௌலபியம் காமிக்கப்படுது. சௌலபியம் வெளியாடுச்சுன்னா போருமான சுலபனா இருக்கிறவனுக்கு பரத்தம் வேணுமோ இல்லையோ. பரத்தம் தான் இந்திய ஸ்லோகம். என்ன சொன்ன ரங்கா பர்யங்கர்யங்கர்ந்த ஸ்ரீரங்கத்துல பெரிய பெருமாள் சயனிச்சிருக்க. நமக்கு எல்லாருக்கும் போய் பெருமாள் சேவிக்கிறோம், சேவிச்சா பெரிய பெருமாள் மாத்திரம்தான் சேவை சாதிக்கிறோம். ஆனா தேசிகனுக்கு மாத்திரம்தான் பெரிய பிராட்டியரோட சேவை சாதிக்கிறார். அப்ப ரங்காஸ்தீர்ண ரங்கத்துல ஆஸ்தீர்ணமாயிருக்கு. ஆஸ்தீர்ணம்னா விரிக்கப்பட்டிருக்கு, மத்தியம் அதாவது மேடை இருக்கு, மேடையில விருந்தப்படுத்திருக்காரன்னு ஒரு அழகா ஒரு பர்யங்கம் கட்டில் விரிச்சிருக்கு. அந்த கட்டில் மேல படுத்துருக்கு. படுத்துருந்தா தனியா படுத்துருக்காரோ, நாம் போய் சேவிக்கிறோம் தனியா தானே படுத்துருக்கார் ஆதிசேஷன் மேல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா பர்யங்க பர்யங்கதவுன்றது பதம் பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் ஒன்னா அந்த கதில சயனிச்சிருக்கா. இது நமக்கேன் தெரியல. நம்ம எப்படி பாக்குறோம்னா அந்த பகவத்யான சோப்பானத்துல ரெண்டாவது ஸ்லோகத்துல பிராதுர்பூதம் கனக சரிதா சைகதே ஹம்சஜுட்டே லக்ஷ்மி பூம்யோ கர சரசிதைஹி லாலிதம் ரங்கபர்த்துஹு பாதாம்போஜம் பிரதிபலதி மே பாவனா தீர்கிகாயாம். என்னுடைய மனசுல பெரிய பெருமாளுடைய திருவடி பிரதிபலிக்கிறது. எப்படி பிரதிபலனம் பிரதிபலனமாகுது? மூவி பிராட்டியாலையும் சீதேவினாலே பெரிய பிராட்டியாராலையும் திருவடி கைங்கரியம் பண்ணப்படக்கூடிய மலர் மகள் கைவருட மலர் போதில் சிவந்தனன் தேசியம் காமிச்சாரு. ஒரு சகடமுடைய ஒரு காலத்துணர்ந்தும் அதிகார சங்கிரகத்துல இப்படி பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் திருவடி கைங்கரியம் பண்ணக்கூடிய திருவடி என்னுடைய மனசுல பிரதிபாலனம் ஆறுதுன்னு சொன்னார். ஆனா போய் சேவிக்கிறோம் நமக்கு அது மாதிரி ஆகல. நீ என்ன காரணமா இருக்க முடியும்? அப்படின்னா இதுக்கு எங்க சாவி எங்க இருக்குன்னா திருவாய் மொழியில இருக்கு. என் நெஞ்சினால் நோக்கிக்கானீர் என்னை முனியாத அஞ்சாம் பத்துல திருவாய் மொழியில எங்கனேயோன்னு ஒரு பதிகம் இருக்கு. அதுல ஆழ்வார் திருக்குறங்குடி நம்பியின் இடத்துல ஆழ்வாருக்கு வியாமோகம் காதல் ஏற்பட்டு போயிட்டு இருந்தது. இந்த ஆழ்வாருடையதான திருத்தாயா ஆழ்வாருடைய சுற்றத்தார்கள்லாம் இந்த ஆழ்வார திட்ட ஆரம்பிக்கிறார். எப்படி திட்டா உட்கார்ந்து மோட்டு வலையை பார்த்துலே உட்கார்ந்து ஏன்னா எல்லாம் பாக்குற வஸ்துலாம் குருமாளா பார்த்து பண்ணிக்கிட்ட. இதை பார்த்து இந்த பந்துக்கள்லாம் என்ன பண்ணா நித்தி முட்டத்துடன் நெருத்த கையராய் என்ன சுற்றையும் சூழ்ந்தும் வைதேர் சுடசோதி மணி நிறமாய் முற்றையும் மூவுலகம் விரிகின்ற சுடர் முடிக்க ஒற்றுமை கொண்டதன் உள்ளம் அன்னமே நகையன்னுங்கட்கு. ஒற்றுமை கொண்டது என் உள்ளம் அன்னமே நகையன்னுங்கட்கு. இந்த பெண்புள்ள எப்படி நசுறான்னார் நித்ரி நித்ரி அடினாலும் எங்க நிக்கிறன்னா முற்றத்துள் நித்ரி முற்றத்துல நின்றுருக்க எப்ப பார்த்தாலும் முற்றத்துல உட்காந்து மோட்டை வலையை பத்து நோட்டா நின்றுக்க என்று நெரித்த கையராய் நெரித்த கையர் முன்னாடி வந்து கையை நெரிக்கிறான் அப்படி பண்றேன் நெற்றி முற்றத்துல நெரித்த கையராய் எம்மை நீர் சுற்றியும் சூழ்ந்தும் வெய்திருக்கு முற்றையும் மூவலகம் விருகின்ற சுடர் முடிக்க ஒற்றுமை உண்டது என்னுள்ள என்னுடைய மனசு அவன்கிட்ட போயிடுத்து. அதனால அன்னமே நசையன் உங்கட்கு உனக்கேண்டி போறாமன்னு கேட்டான். இதுக்கு ஒரு போக்கு வீடா இந்த பெண் பிள்ளைய திருக்குறமுடி நம்பி சன்னதி கழிச்சிட்டு போலாம் அப்பயாவது சரியாடுறாளா பாக்குறோம்னு சொல்லி அழைச்சிட்டு போலாம். அப்பதான் சொன்னாராம் எங்கனையோ அன்னமீர்காள் என்னை முனிபது நீர் அப்படின்னு கேட்டான். என்ன சொன்னால் திட்டினிய ஏன் திட்டின இப்ப இவ்வளவு சன்னதி நீ ஏன் அழிச்சுட்டு வந்திருக்க இந்த சன்னதியில போய் இந்த பெருமாளை பார்த்தப்பற என்ன திட்டணுமோ அவனை திட்டணுமா அதை சொல்லுவோங்க. எங்கனையோ அன்னமீர்காள் என்னை முனைவது நீர் நங்கள் கோலத்திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவின் இப்படி கோலத்திருக்குறங்குடி நம்பியை நங்கள் கோலத்திருக்குறங்குடி நம்பியை திருக்குறங்குடி நம்பியை நம்பியை நான் கண்டவின் இவ்வளவும் அப்படிச்சு விசேகம் பண்ணி அத்தனை இப்ப நங்கள் கோலத்திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவின் நீங்களும் பார்த்திருக்க நானும் பார்த்திருக்க அப்ப பார்த்ததுக்கு அப்புறம் என்னைய திட்டணும் என்னையன் முனிவன் வியாக்கியானத்துல பிரதேசம் உள்ள வியாக்கியானத்துல என்னையன் முனிவது நம்பியின் வடிவழகை என்னோ முனிய வேணும் என்கிறாள் அவையே அழகா இருக்கான் அவனை போய் திட்டு என்னையே திட்டுற அப்படின்னு நாங்களும் தான் போய் சேவிக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் அப்படி பள்ளியை போய் சேவிச்சா நம்பியை சேவிச்சா ஒரு பத்து நிமிஷம் புஷ்பம் ஆயிடுச்சுன்னா கிளம்பி வந்துடுவோமே அதெல்லாம் முடியாது சார் உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரமெல்லாம் கிடைச்சிடாது அதுக்கு நீங்க இந்த பழைய காலத்துல அந்த இந்த இந்த பீடி படம் வந்ததுனா ஒரு கிளாஸ் ஒண்ணு கொடுப்பான் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு பாருங்க என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னையும் நீயாது என்னை திட்டாத என் மனசுங்கிற கண்ணாடி போட்டுக்க என் மனசுங்கிற கண்ணாடி போட்டுண்டியானா அந்த ஸ்பவுட்டு திருக்குறங்கு நம்பிய பாரு அப்புறம் காதல் வரலன்னா என்னை வந்து கேளுங்க என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாது தென்னன் சோலை திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டவென்னு சொன்னார் இல்லையா இதுதான் இதுக்கு பதில். எங்க லட்சுமி பூமியோகோ கரசரசு ஜெய்கி லாலிதம் ரங்கபர்த்து பாதாம்போஜம் பிரதிபலத்துமே பாவனா தீர்கி மே பாவனா தீர்கிதா என்னுடைய மனசுல இப்படி தெரியறதுன்னு உன் மனசுல இப்படி தெரியறதுன்னு சொல்லல உனக்கு நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டியானா தேசிகனுடைய மனசுங்கிற கண்ணாடி பூண்டா பாக்கணும் என்ன மனசு அப்ப தேசிகன் சாதிச்சிருக்காரு அவருடைய திருவுள்ளத்துல தெரிஞ்சிருக்கு நம்மளுடைய மனசுல தெரியல அதுக்கு காரணம் நம்முடைய பாப விஷயம் ஏன்னா என்னுடைய மனசுங்கிற கண்ணாடின்னு சொல்லல பாவனா தீர்க்கிக்கான தீர்க்கிக்கான குளத்துக்கு தீர்க்கிக்கைன்னு என்னுடைய மனசாகிற குளத்துல பிரதிபலனம் ஏற்படுது மன குளத்துல எப்போதும் சஞ்சலம் சலனம் இருந்துட்டே இருக்கும் குளத்து ஒரு காத்தடிச்சா கூட ஜலம் ஆடிட்டே இருக்கும் ஆனா அந்த தேசிகனுடைய மனசு அப்ப எப்ப பிரதிபிம்பம் தெரியும்னா குளம் வந்து நிச்சலமா இருக்கிறச்சு ஏதாவது ஆட்டம் இல்லாம சலனம் இல்லாம இருக்கிறச்சேதான் பிம்பத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியும் என்னுடைய மனசு சலனம் இல்லாம இருக்கு அதனால தெரியாது உன் மனசு சலனத்தோட இருக்கு தெரியல அவ்வளவுதான் இருக்குது. அப்ப மே பாவனா தீர்த்திக்காயாம்னு சொன்னார் இல்லையா அதான் இங்க சொன்னார் நீ போய் பதியபெருமாள் சயனத்துல போய் திருமேனில போய் சேஷா பர்யங்க பர்யங்கதௌ இந்த ஆதிசேஷனுடையதான திவ்யமான பர்யங்கத்துல ரெண்டு பேர் படுத்துட்டு பெரிய பிராட்டியாரும் பூமி பெரிய பிராட்டியாரும் பெரிய பெருமாள் சயனிச்சுட்டார் பெரிய பிராட்டியார் என்ன படுத்துட்டு நமக்கு தெரியலையே அப்படின்னா பெரியவர்மாள் பக்தஸ்தலத்துல இருக்காள். பெரியவர்மாளுடைய பக்தஸ்தலத்துல எப்படி இருக்கானா, அரூபமா இருந்திருக்கா, சூக்ஷ்மமா இருந்திருக்கா. அதுக்கு தீபாஞ்சராத்திரத்துல அதாவது பாரமேஸ்வரத்துல மூணு விதமான அர்ச்சாரூபம் இருக்கு. என்னன்னா லயார்ச்ச, போகார்ச்ச, அதிகாரார்ச்சன்னு சொல்லுவாரு. லயபதம், போகபதம், அதிகாரபதம்னு அர்ச்சகாரத்துல அர்ச்சகாரம் கேட்டு பார்க்கலாம் உண்டா என்னன்னு. லயார்ச்சைங்கிறது சீவத்தகா யோகலட்சுமி சாது லோகலட்சுமிக்கு தேவேன சகபூஜிதா இப்படி எல்லாம் சம்மித சொல்றது. பெருமாளுடைய வட்சத்தலத்துல இருக்கக்கூடிய லட்சுமி இருக்காட, அவளுக்கு தீபத்த லட்சுமி இருக்காட, அவளுக்கு யோக லட்சுமி பேரு. அந்த லட்சுமிக்கு என்னன்னா அவளுக்கு அந்த நிராகாரமான ரூபம், அது அவளுக்கு ஷேப்பே கிடையாது, அவளுக்கு ஆகாரம் தான் கிடையாது, அவ சூக்ஷமா இருந்திருக்கா. அப்படிதான் தியானம் பண்ணும். லயார்ச்சையில அர்த்தகால் திருவாராதனை பண்றச்சே லயம் போக அதிகாரம் மூணு விதமான விதமான ரூபமா தியானம் பண்ணும் பெருமாள். பெருமாள் ஒண்ணுமே தெரியாத சூக்ஷ்மமா தெரியாது திருவாராதனை முதல்ல சூக்ஷ்மமான ரூபமா இருக்கிறதாக, அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவடைகிற மாதிரி, அதுக்கப்புறம் வியக்தமா நம்ம பார்த்துட்டு இருக்க பொறுமை. இப்படி மூணு விதமா தியானம் பண்ணது. அதுக்கு ஒண்ணுமே தெரியாத ஆகாரம், நிராகாரமா இருக்கக்கூடிய ஆகாரத்துக்கு லயம்னு பேரு. அதுக்கு அடுத்ததுக்கு போகம்னு பேரு. அதுக்கு அடுத்தது அதிகாரம்னு பேர். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பெருமாள்னா அதிகாரார்ச்சையா இருக்க மாதிரி பிராட்டிலியம் லயார்ச்சைங்கிறது வட்சத்தலத்திற்குரிய லட்சுமி, அவளுக்கு யோக லட்சுமின்னு பேர். பெருமாளோட உபயநாச்சியாரா இருக்கக்கூடிய லட்சுமிக்கு போக லட்சுமின்னு பேர். அவளுக்கு வந்து போகார்ச்சவர், அதிகாரார்ச்சைங்கிறவ தனிக்கோவில் ஆச்சார். அதனால அவளுக்கு அதிகாரார்ச்சைக்கு அவ தனிக்கோவில் ஆச்சாருங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டு, அதிகாரார்ச்சைங்கிறதுக்கு என்ன அதிகாரம் எடுத்துக்காட்டுன்னா பெருமாளுக்கு என்னென்ன உற்சவம் உண்டோ அவளுக்கு அந்த உற்சவம் எல்லாம் உண்டு. இதே உபயநாச்சியாருக்கு அந்த பெருமாளுக்கு இருக்கிற உற்சவங்கள்லாம் அவளுக்கு கிடையாது. பெருமாளோட சேர்ந்தவரெல்லாம் போலாம் தவிர தனியா கொண்டாடிக்கிற மாதிரி அவளுக்கு கிடையாது, ஸ்ரீவத்த லட்சுமிக்கும் கிடையாது. ஆனா என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, இந்த ரெண்டு லாயர் உபயநாச்சியார் தனிக்கோவில் நாச்சியார் எல்லாருக்கும் சீவத்துல இருந்து ஆவணம் திருப்பி சீவத்துலதான் அவளுக்கு இது பண்ணும். எல்லாம் அங்கே இருந்தாலும் மூலகிராட்டில இருந்து ஆவணம் அவளுக்கெல்லாம் இப்ப இல்லாம ஆகமன் சொல்றது. அதனால அந்த ஆதிசேஷனுடைய பரியங்கத்துல பெருமாளும் பிராட்டியாரும் சேர்ந்துதான் இருக்கும். அதான் சொன்னார் ரங்காத்தீர்ண புஜங்க புங்கபபு புஜங்க புங்கபபு புங்கபா காளை மாடு இருக்கு. ஆயிரம் மாடு பசுமாடுக்கு மத்தியத்துல ஒரு காளை மாடு இருந்ததுன்னா எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ அது மாதிரி அது கம்பீரமா ஆதிசேஷன் இருக்கான். அந்த ஆதிசேஷ பரியங்கத்துல பரியங்க வர்யம், வர்யம்னா வர்யம்ங்கிற சொல்றதுக்கு ஸ்ரேஷ்டம் இருக்கும். இப்படி ஸ்ரேஷ்டமான பரியங்கத்துல கதவு ரெண்டு பேர் இருக்கான். காரணம் சத்வா என்ன பண்ணிட்டு இருக்கா, சரி ரெண்டு பேரும் இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்து என்ன காரியம் பண்றது, விளையாடிட்டு இருக்காங்க. என்ன விளையாட்டு விளையாடுறா தெரியும் இல்லையோ, சர்க்கவசான கேளி லோகத்தை சுட்டி பண்றது. பிராட்டி பாப்பா பண்ணும் அப்படின்பாவ பண்ணா சுட்டி பண்ணுவாரு. எஸ்யாவேஷ்ணுகம் ததங்கிர பராதீனா விதத்தேகல போய் தாயார்த்தன்ல உட்கார்ந்து இருந்தா ரங்கநாதர் வந்து வந்தா கேட்க முடியும். அதனால பக்கத்துலயே கட்டில உட்காந்துதான் கேக்குறார். இவ்வளவு கேப்பார், சுட்டி பண்ணலாமான்னா சுட்டி பண்ணுவார், சுத்தி பண்ணலாமான்னா சுத்தி பண்ணுவார், சம்ஹாரம் பண்ணலாமானா நம்ம குழந்தை ரொம்ப அழுது அடம்புடிச்சதுன்னா அம்மா என்ன பண்றா, அதை கட்டி அணைச்சு தூங்க வச்சுக்கிறோம். அது மாதிரி தாயார் என்ன பண்றா, சம்ஹாரம்ங்கிற லீலையை பண்ணிக்கிறோம். ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு நம்ம அக்கிரமம் பண்ணோம்னா நமக்கு சம்ஹார லீலைய சம்ஹாரங்கிற லீலையை பண்ணி நம்மளை தூங்க வச்சுக்கிறோம். அதுதான் பிரயம். திருப்பி ரொம்ப நேரம் தூங்கி பார்த்து தான் தட்டி எழுப்பி விடுறா குழந்தைய, அதுதான் சுட்டி. அந்த குழந்தை எழுந்த பத்துனா அதுக்கு வேண்டியது நல்லது கெட்டது பார்த்து ஆகாரம் கொடுத்து அது குளிப்பாட்டி விட்டு அதெல்லாம் பண்றா ஸ்திதி. அப்ப இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாளா. சர்க்கவசான கேளி ரசிக்கவு அந்த விளையாட்ட பண்றாங்க. இவ்வளவு பொழுது போனோம் என்ன விளையாடு, குழந்தை இருந்தா என்ன பண்ணுவோம், பொழுது போறதுக்கு அந்த குழந்தைய எடுத்து விளையாடுவோம். அது மாதிரி கேளி ரசிக்கவு அந்த கேளிய ரசிச்சு ரொம்ப ராசிக்கமா விளையாடுறோம். யாரு சௌதம்பதி அந்த திவ்ய தம்பதிகள் இருக்காள், நாங்க ஆச்சரியிருக்கிறது என்னமோ சாமான்யமா பிருந்தாவனத்தை மாடு மேய்க்கிற பையன் நினைச்சுக்காத சௌதம்பதி நப்பதி அந்த தம்பதி தான் எங்களுக்கு சுவாமி, அவளை தான் நாங்க ஆச்சரியிச்சோம். அப்ப நான் போய் ஆச்சரியிக்கிறேன்னா என்ன சரணாகதி பண்ணணும்னா அவனுக்கு சர்வசக்தித்துவம் வேணுமோ இல்லையா, சுலபனா இருந்தா போதுமான்னு நான் பண்ற என்னுடைய பாபங்கள் எல்லாம் கேவல கடாட்சத்தினாலேயே போக்குறதுக்கு சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர்களா ரெண்டு பேரும் இருக்கணும். அவ அப்படிப்பட்டதான அந்த திவ்ய தம்பதிகள்னா மகாபதி எங்களுக்கு சுவாமின்னு சௌதம்பதி. இந்த குழப்ப என்ன பண்ணிருக்கா, இவா என்ன பண்றா, இவா வயசுல குழந்தை உண்டாயி எங்க லோக விரோதம், லோகத்துல பொம்மை நாட்டு கர்ப்பம் தெரிப்பா, பொம்மை நாட்டு வயசுல குழந்தை உண்டானோ, இங்க புருஷன் கர்ப்பம் தெரிச்சு அவன் வயசுல குழந்தை உண்டாயி. நாபி பங்கஜாயினா, பெருமாளுடைய நாபியில பங்கஜாயி தாமரை இருக்கு, அந்த தாமரையில ஒரு குழந்தை படுத்துது. இப்ப இதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, பெருமாள் ஆதிசேஷன் மேல சயனை செஞ்சிருக்க, சேஷன் மேல சயனை செஞ்சிருக்கிறவங்க பேரு சேஷி, சேஷன்னா அடிமை, அடிமைக்கு மேல சயனை செஞ்சிருக்கான் அதனால அவனுக்கு சேஷின்னு பேரு, சேஷின்னா சுவாமின்னு அர்த்தம். பெருமாள் சேஷன் மேல சயனை செஞ்சிருக்கானா, இந்த பிரம்மா எங்க சயனை செஞ்சிருக்கான், நாபி பங்கஜாயின சாரி கால நாபி பங்கஜாயினஹா, பெருமாளுடைய நாபி பத்மத்துல இவன் சயனை செஞ்சிருக்கான். அப்ப இவன் பெருமாள் சேஷசாயி, இவன் சேஷிசாயி, பெருமாள் மேல தான் படுத்திருக்கான். இந்த பிரம்மாவுக்கு அது மாதிரி கிடைச்சது, பிரம்மா கொண்டுதான் கிடைக்கிறது தானே, நமக்கும் கிடைச்சிருக்கு, நல்லா கிடைக்கிறது, நாமும் பெருமாள் மேல போய் படுத்துக்கிறோம் தான் காத்து சொல்றது. எப்ப அப்படின்னா நமக்கு சுசுப்தின்னு ஒரு அவஸ்தை, ஜாகிரம் சொப்ன சுசுப்தி மூர்த்தான நாலு அவஸ்தையில, இந்த சுசுப்தி எங்கன்னு எப்படி உண்டாருதுன்னு மூணாவது அத்தியாயத்துல ஸ்ரீபாக்கியத்துல விசாரம் பண்றார். சதபாவா நாடிஷு சத்ருதே ஆத்மனிச்ச அப்படின்னு ஒரு சூத்திரம், அந்த சூத்திரத்துல பாக்கியக்காரர் இவனுக்கு கட்வா பிரதிங்க நியாயம்னு ஒரு நியாயம், ஒரு வீடு இருக்கு, வீட்டுல மாடி, மாடியில ஒரு பெட்ரூம் இருக்கு, அதுல ஒரு கட்டில் போட்டிருக்கா, கட்டிலுக்கு மேல மெத்த இருக்கு, மெத்தைக்கு மேல போய் படுத்துட்டான். இதே மாதிரி நம்ம சரீரம், சரீரத்துல மாடிங்கிறது ஹிருதயம், ஹிருதயத்துல ஹிருதயங்கிற மாடியில கட்டில்ங்கிறது புரியத்துன்னு ஒரு மாம்ச விசேஷம், அந்த புரியத்துங்கிற மாம்ச விசேஷத்துக்கு மேல ஈஸ்வரன் இருக்கான், அந்த ஈஸ்வரனுக்கு மேல இவன் போய் படுத்துட்டான்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது நமக்கு சொப்பனம் இல்லாத ஒரு தூக்கம் ஏற்படணும், அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் ஏற்படுறது இல்லையா, ஒண்ணுமே தெரியல அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன்னு சொல்றோம், நம்ம சொப்னமே இல்லாம ஒன்னும் தெரியல. ஒண்ணுமே தெரியல, அப்படி ஒரு தூக்கம் ஏற்படும். ஏன்னா ராத்திரி தூங்கச்சே கண்ணு காதெல்லாம் தூங்கும், மனசும் உண்டி வேலை பார்த்துட்டே இருக்கும், மனசு வேலை பார்த்தா சொப்னம் ஏற்படும், மனசும் தூக்கி போடுத்தனா அது மனசும் சுசுப்திக்கு மேல அவர்த்த மூச்ச பரமாத்மா நமக்கு இந்த சுசுப்தியில அது பரமாத்மா மேல படுத்துக்கிறோமே, அப்ப பிரம்மா என்ன கதை? நாபி பங்கஜ சாயினஹா, அந்த குழந்தை பெருமாள் சேகசாயியா இருக்கா, அந்த நாபி பங்கஜ சாயியா இருக்கக்கூடிய பிரம்மா சேஷி சாயியா இருக்கு. அந்த சேஷி தம்பதி, இந்த சேஷியான சர்வேசனுடைய நாபி பத்மத்துல உண்டான தாமரை எல்லாம் அவன் படுத்திருக்கான். நாபி பங்கஜ சாயினஹா சுதிசுகைஹி அன்யோன்ய பத்தஸ்மிதௌ, அவளுடைய காதுக்கு சுகமா அந்த குழந்தை பேச மழலையா பேசுறது. படுத்துட்டு வெறும்னா படுத்துல, குழந்தைகள்லாம் சில சமயம் அவன் தொட்டில விட்டோம்னா தூங்காது, அது பாட்டுக்கும் மழலையில ஏதாவது பேசினது. அதை பார்த்தோம்னா தாயார் தகப்பனாலும் பார்த்துட்டு சிரிச்சுப்பான், இந்த குழந்தை எவ்வளவு அழகா பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு. இவ அதே மாதிரி இந்த குழந்தை நாபி பத்மத்துல படுத்துட்டுக்கா, படுத்துட்டுக்க குழந்தை பேசுறது என்ன பேசுறதுன்னா, நாபி பங்கஜ சாயினோ சுதி சுகைஹி. சுத்தி சுகம்னா ரெண்டு அர்த்தம், காதுக்கு இனிமையா குழந்தை பேசுற பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்கு. இல்ல இல்ல, இது சாதாரண குழந்தை இல்ல, சாட்சாத் பிரம்மானா படுத்துருக்கு, அதனால இது வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சாமானிய வார்த்தையா வரும். நாலு தலை இருக்க நாலு வேதத்தையும் சொல்றது ஸ்ருதி சுகமா. ஸ்ருதிங்கிற சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் உண்டு, ஸ்ருதிங்கிற சப்தத்துக்கு காதால கேட்கறதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்ருதி சுகை, காதுக்கு இனிமையாகவும் இருக்கக்கூடியதான வேதங்களை சொல்றது. அதை பார்த்தோன்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துனாலும், கண்ணால பார்த்துனால பெருமாளும் பிராட்டியும் பார்த்துண்டா, பார்த்துனோம்னா ரெண்டு பேருக்கும் சிரிப்பு உண்டு. அந்யோன்ய பத்தஸ்மிதவு, அந்யோன்ய பத்தஸ்மிதவுனா பெருமாள் பிராட்டியை பார்த்து சிரிக்கிறா, பிராட்டி பெருமாளை பார்த்து சிரிக்கிறா, இப்படி அந்யோன்ய பத்தஸ்மிதாலா இருக்கும். இவளோட ரெண்டு பேரோட அபிப்பிராயம், இந்த குழந்தைய சுட்டி பண்ணிட்டா அந்த குழந்தை அழகா பேசுறது மழலையா பேசுறது. அப்ப எது இனிது லோகத்துல குழலினது யாழினது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர் அருளை வள்ளுவர். அப்ப குழந்தையுடைய மழலை சொல்ல கேட்ட பிரம்மா, அவனுடைய பிரம்மாவாகிற குழந்தையோடைய டிம்பத்தியங்கிறது டிம்பகான குழந்தை அர்த்தம். இன்னைக்குதான் பிரம்மா உண்டாயிருக்கான். எப்ப பிரம்மா உண்டானா? பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தப்புறம் தான் பிரம்மா உண்டானான்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி பிரம்மா இல்லையோ இல்லையோ? பெருமாள் எப்படி சயனத்துக்கா, நாபி பத்மம் இருக்கா? ஒண்ணுமே இல்லையே. சதேத சௌமேதமத்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம். திரவேந்திரமுடையான போய் சேவிச்சோம்னா சங்கச்சக்கரங்கள்லாம் வச்சு வேலி இருக்க, வரதனை சேவிச்சோம்னா சங்கச்சக்கரம் கதை எல்லாம் வச்சு வேலி இருக்க. ஒரே பெருமாளை சேவிச்சா நாலு கை கூட இருந்தா ரெண்டு கையோடு தான் கொடுத்துருக்க. அப்படின்னா அதுதான் பிரளயாவஸ்தைக்கு சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த அவஸ்தையை உபனிஷத் சொல்றது. சதேத சௌமேதமத்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம், இன்னொன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த அவஸ்தை தான் தெரியும். பிரம்மா இல்ல, இதுக்குதான் குழந்தை பிறந்திருக்கு. இவ பெருமாள் சங்கல்பிச்சுட்டார் கதசியா, அந்த சத்வித்யில என்ன சொல்லிருக்கோ, சத்வித்யா பிரதிபாத்தியன் யாரு அப்படின்னா, ஆற சாந்தோக்கியத்துல ஆறாவது பிரபாடகத்துல சத்வித்யன்னு ஒரு பிரம்ம வித்ய விசாரம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சத்வித்யில பிரதிபாதனம் பண்ணப்பட்ட அந்த பிரம்மம் யாருன்னா சாட்சா பெரிய பெருமாள் தான் சத்வித்யா பிரதிபாதகர். அதனால பெரிய பெருமாள் சயனிச்சிருக்க அந்த பெருமாள் தான் சங்கல்பிச்சார். என்ன சங்கல்பிச்சார்? பகுஷ்யாம் பிரஜாயா, நானே பலவாராக ஆகக்கடவேன்னு சங்கல்பிச்சார். சங்கல்பிச்சனும் தேஜஸ் அப்பு அண்ணம்னு மூணு சிருஷ்டி பண்ணார். அது சிருஷ்டி பண்ணா அதுக்கு வெட்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டின்னு பேரு. சமஷ்டி சிருஷ்டி பண்ணா போறல, உடனே பிரம்மாவை சிருஷ்டி பண்ணார். பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவுக்கு பிரம்மாவோட தானும் உள்ள நுழைஞ்சார். அனே நாத்மனானு பவிஷ்ய நாம ரூபே வியாகரவாணி, எல்லா லோகத்தையும் பிரம்மாவுக்கு அந்தர்யாமியா இருந்து பிரம்மாவுக்கு சொல்லி கொடுத்து வேத பிரணவ பூர்வமா யோ பிரம்மானம் விததாதி பூர்வம்னு உபனிஷத் சொல்றது. அது மாதிரி பிரம்மாவுக்கு பிரணவ பூர்வமா சகல வேதங்களையும் உபதேசம் பண்ணி தானே பிரம்மாவோட அந்தர்யாமியா கூட இருந்து பிரம்மாவுக்கு வந்து லோக சிருஷ்டியை பண்ண. அப்ப அந்த குழந்தை அந்யோன்னு இப்ப குழந்தையாதானே இருக்கணும். அப்ப இந்த ஸ்ரீரங்கத்துல வந்து பிரம்மா இருந்தானே, எப்படி பிரம்மா இருந்திருப்பான்? இல்லாத அவஸ்தை அப்பதான் பிரம்மாவை உண்டாக்கிட்டேன், அன்னைக்குதான் பிரம்மாவை உண்டாக்கின்னு அவஸ்தை தான் தெரியும் பெறுவோம். அதனால இந்த குழந்தை முத முதல்ல பேசுறது, குழந்தைக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிவிட்டார். அந்த குழந்தை முத முதல்ல பேச ஆரம்பிக்கிறது. அதனால குழந்தை பேச்சுல மயங்கி போய் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாராம், தாயாரும் பெருமாளும். என்ன பிரிச்சுக்கிறா? அந்த சுதி சுகைஹி அந்யோன்ய பத்தஸ்மிதவு, அந்த சுதி சுகமான காதுக்கு இனிமையான அந்த பிரம்மாவுடைய வார்த்தையை கேட்டு அந்யோன்ய பத்தஸ்மிதவு ரெண்டு பேரும் சிரிச்சுங்காளாம். என்னன்னா டிம்பஸ்ய அம்புஜ சம்பவத்த, டிம்பகா டிம்பகான குழந்தைக்கு டிம்பகான்னு பேரு. அந்த குழந்தை எங்க பிறந்தான்? அம்புஜ சம்பவ தாமரையில பிறந்தான். எந்த தாமரையில பிறந்தா? நாபியில இருக்கக்கூடியதான அம்புஜத்துல சம்பவம். அம்புஜ சம்பவத்திய அசனைதி, அந்த குழந்தை பேசு, அந்த குழந்தையோட மழலையா மழலையான சொல்லாலே பேசு. என்ன பண்ண குழந்தை என்ன பேசிருக்கோம்? அப்பா அம்மான்னு கூப்பிட்டுருந்தா இல்ல ஓம் தத்ததி ஓம் தத்ததுன்னு சொல்லிருக்காங்க குழந்தை. இந்த வார்த்தையை கேட்டோன்னு அவளுக்கு சந்தோஷம். ஓம் அப்படின்னு பிரணவத்தினாலே ரட்சிய நட்சத்திர பாவத்தை சொல்லி, பிரணவம் என்ன சொல்லுது? பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான எத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் முந்தொன்னோடு உற்றுவோமே ஆவோம் உனக்கே நாமா செய்வோம்ங்கிற சம்பந்தம் தானே பிரணவம் சொல்லித்த. பிரணவத்துல எப்படி இது ரெண்டு பிரணவத்தினாலையும் நமக்குனாலையும் என்னென்னலாம் காமிக்கப்படுறதுன்னு சரி சாதிக்கிறார். அயோக விபச்சேதம் அந்நியோக விபச்சேதம்னா சொல்றோம். இந்த பெருமாளுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாம இல்ல, பரவ நிச்சயமா பெருமாளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கு. எப்படி பெருமாளுக்கு நமக்கு சம்பந்தம் இருக்கோ அது மாதிரி நமக்கும் இன்னொருத்தருக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா சர்வ நிச்சயமா இல்ல. அந்நியோக விபச்சேதம்னு பேர். நமக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம்ங்கிறது யாராலையும் உந்தன்னோடு உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிறது அந்நிய அயோக விபச்சேதம். பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஒரு நாளும் நம்மளால பிரிக்க முடியாது அழிக்க முடியாதுங்கிறது அயோக விபச்சேதம். அதே தவிர நம்ம மெற்ற பேருக்குலாம் நம்ம உள்ளவரா பெருமாளுக்கு இருந்துட்டு போறோம், அதனால மிச்ச பேருக்கு நம்ம ஆளோம்னு கேட்டா மற்ற இனங்காமங்கள் மாத்துங்கிற அளவு அது அந்நியோக விபச்சேதம். இதுதான் பிரணவத்துல அயோக அந்நியோக விபச்சேதத்தினால நாம் பெருமானோட சம்பந்தப்பட்டவன், பெருமாளை தவிர நமக்கு ரட்சகாந்தரன் இல்லை அப்படிங்கறத அந்த பிரணவம் காமிக்கிறது. தத்தது அந்த காரண வஸ்துவான பிரம்மத்தை தான் தத்ததுன்னு சொல்றது. அப்ப கர்மாக்களை பண்றச்சு ஓம் ஹரிஓம் தத்தது உபாட்சி கோவிந்த கோவிந்தான்னு ஆரம்பிக்கிறோமோ இல்லையோ, இந்த ஹரிஓம் தத்ததுங்கிற சத்தம் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த உபனிஷத்து வாக்கியம். அந்த தத்து சத்துங்கிறது, தத்துங்கிற சத்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு தத்துங்கிறது எந்த மாதிரி கர்மாவை சொல்றதுன்னா நிஷ்காமியமான கர்மாக்கள் எல்லாம் பிரதிபாத்தியம் பண்ற காலத்துல தத்துன்னு சொல்றது. சத்துங்கிறது காமிய கர்மாக்களை, இதோ நம்ம காமிய கர்மாக்களை பண்றது சத்துங்கிற பிரம்மத்தை சொல்றோம். அப்ப தத்து சத்து அப்படின்னா தத்து அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா நாம ரூப விபாக மனரகமான ஒரு பிரம்மம். அதாவது சுஷ்டிகார சூக்மாவஸ்தை நம்மளுடைய சித்தாந்தம் எப்படி இருக்குன்னா சூக்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மமாக பரிணாமத்தை அடையிறது. நம்மளா பரிணாமவாதிகள், அத்வைதிகளுக்கு எல்லாம் விவர்த்தவாதின்னு பேரு, நமக்கு பரிணாமவாதின்னு பேரு. சூக்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்ம ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மமாக பரிணாம தடையிறது அதுதான் ஜெகத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப ஓம் தத்து சத்துன்னு சொல்லியோ, தத்துங்கிறது சூக்ம சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மத்துக்கு தத்துன்னு பேரு. தத்துங்கிறதுக்கு ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மம் தத்து. தத்துங்கிறது சத்து இல்லாது. தைத்திரிய உபநிஷத்துல அசத்துவா இதமக்ராசீத்னு ஒரு வாக்கியம் வருது. அசத்துங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாரு, நாமரூப விபாக அனர்கமான பிரம்மத்துக்கு அசத்துன்னு பேரு. சத்து இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இத வந்து பிரிச்சு அறிய முடியாத ஒரு பிரம்மம். அது எப்ப அப்படின்னா சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த பிரம்மத்துக்கு நாமரூப விபாகங்கள்னு இல்லை, சிருஷ்டியா உண்முகமா இருக்கக்கூடியதான் சிருஷ்டிக்க பண்ண ஆரம்பிச்ச பிரம்மத்துக்கு நாமரூபங்கள்லாம் ஏற்படுது. அப்ப தத்துல இருந்து தத்து உண்டாச்சு. அந்த அந்த தத்துக்கு தான் அசத்துன்னு உபனிஷத் சொல்லி, ஓம் தத்தது அப்படிங்கிற உபனிஷத் வாக்கியம் இருக்கு. அந்த பிரணவ பிரதிபாத்தியமான சர்வேஸ்வரன், அவனை தவிர ரட்சகாந்தரம் இல்ல, அவன் தான் இந்த சமஸ்த ஜெகத்துக்கும் காரணமா இருந்தா பூர்வாவஸ்தையிலயும் ஏகோகவை நாராயண ஆசீது நம் பிரம்மா நேகானஹா நேமேத்யாவே நம் பிரம்மா நேகானஹா நேமே தியாபா பிருத்திவின்னு பிரளய காலத்துல அவன் ஒருத்தந்தான் இருந்தா ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் அத்தாதன் இல்லா அண்ணன் நான்மகன் தன்னோட தேவர் உலகோடு உயிர் படைத்தான் சொன்னது தத்து. சரி அது சத்து. எது தத்து? நார் மஞ்சாறு வரைகளேழும் மலைகளேழும் மாணகமும் மன்னகமும் மத்தமெல்லாம் எஞ்சாமல் வயித்தடக்கி ஆளின் மேலோர் இளந்தளரில் கண்வளர்ந்த ஈசன் தன்னை துஞ்சானீர் வளம் சிறக்கும் பெண்ணை தின்றால் தூய நான் மறையாளர் சோமு செய்ய விஞ்சாலி விளவைகளில் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானேன் திருமங்கழ்வர் பாடினார். அது பிரளயாதத்தில் இருந்தது. இப்ப ஒண்ணுமே இல்லை. என்னென்ன இல்ல? மஞ்சாடு வரைகளேழும் மலைகளேழும் வானகமும் மன்னகமும் மட்டுமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் இளந்தளரில் கண் வளர்ந்த ஈகந்தன்னை. இங்க ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது சிருஷ்டி லீல பண்ணக்கூடியதான அவஸ்தை. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற பெருமாள் வடபத்ரசாயின் பேர். அந்த பெருமாள் பிரளயாவஸ்தை. பிரளயத்துல பெருமாள் எப்படி இருந்திருப்பாருங்கிற அவஸ்தை தான் வடபத்ரசாய். அங்கதான் ஒரு வடபத்ரசாயின் பேர். அப்ப அந்த அந்த அவஸ்தைக்கு தத்துன்னு பேர். அந்த அவஸ்தையே சத்தா மாறு. பிரளயாவஸ்தையில என்ன பிரம்மம் இருந்ததோ, நாமரூப விபாத அனரகமா எது இருந்ததோ, அதுதான் சிருஷ்டியா மாறு. அதுக்குதான் சிருஷ்டியா மாறிடுச்சுன்னா அதுக்கு சத்துன்னு. இப்ப இந்த பெரிய பெருமாள் சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்க சிருஷ்டி பண்ண இவர் தான் சிருஷ்டி பண்றார் அப்படின்னுட்டு இவர் சத்துன்னு சத்தத்தினால சொல்லணும். அப்ப இந்த பெருமாள் பிரம்ம ஏகோகவை நாராயண ஆசீத் பிரம்மா ஒருத்தன்தான் இருந்தா, பரமாத்மாவான சிவன் நாராயண ஒருத்தன்தான் இருந்தான்னு வாக்கியம் இருக்கோ இல்லையோ, மிச்சப்பேர்லாம் இல்லேன்னு உபனிஷத் சொல்றது. இங்க சதேவ சௌமிய சமுத்திரா சத்துதான் இருந்ததுன்னு உபனிஷத் சொல்றது. இதெல்லாம் சேர்த்துதான் அந்த பிரம்மா சொல்றான் ஓம் தத்தது. இது ஓம் தத்தத்துன்னு பிரம்மா சொல்றான். என்ன பிரம்மா? அன்னைக்குதான் குழந்தை பிறந்திருக்கு. பிறந்த குழந்தை மழலையா சொல்றது ஓம் தத்தத்துன்னு சொல்றது. இதை கேட்டோன்னு உடனே ரொம்ப சந்தோஷம். எப்படி பார், இவ்வளவு தூரம் இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்து பாருன்னு இந்த தம்பதிகள் சிரிச்சுக்கிறார் அன்யோன்யமா. இப்படிப்பட்ட தம்பதிகளை நாங்க சரணாகி பண்ணிருக்கோம். சாமான்யான ஒண்ணு சாமான்யமா மாடு மேய்க்கிற கோபாத பிருந்தாவனத்துல மாடு மேய்க்கிறவன் சாமானியம் நினைச்சிருக்காத. இப்படிப்பட்ட பரியங்கத்துல ஆதிசேஷ பரியங்கத்துல இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகளான பெரிய பெருமாளையும் ஸ்ரீரங்கநாச்சாரியும் நாங்க சரணாதி பண்ணிருக்கோம். அப்ப எங்க பெருமாளுடைய பெருமை எவ்வளவுன்னு பார்த்து போகணும். பெருமாளுடைய பரத்தம் என்னங்கிறத சொன்ன சவசான கேளு ரசிகோ சௌதம்பதி நப்பதி நாபி பஞ்சக காயினா என்னென்ன சுதி வாக்கியங்கள் இருக்கோ எல்லாத்தையும் அங்க சொல்லிட்டுதான். அதுல எது முக்கியமா இருக்கோ அதை வந்து தேசியம் எடுத்து ஆகாரம் பண்ற இது போல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான் பிரம்மா. அதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டு தம்பதி அந்த சேஷபரியங்கத்துல சயனிச்சிருக்கா. அந்த சேஷபரியங்கத்துல சயனிச்சிருக்க காரண வஸ்துவான தம்பதிய, பரத்த விசிஷ்டமான தம்பதியை நாங்க ஆசிரியிச்சிருக்கோம். ஒரு புண்ணாங்குறிச்சியா மாடு மேய்க்கிறவன் ஒண்ணும் ஆசிரியிக்கல. பரத்தம் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி பிரம்மாவையே சிருஷ்டி பண்ணான சர்வேஸ்வரன் நாங்க ஆசிரியிச்சிருக்கோம். ஒன்னும் தேவம் உலகம் இதும் அத்தாதும் எல்லாம் நான்மகண்டனோட தேவரலோகோடு உயிர்படைத்தவன் இவனும் அவன ஆசிரியிருக்கும். நின்ன ஆதிப்பிரானா இருக்க அண்ணன் நின்ன ஆதிப்பிரானா இருக்க அன்யோன்யபத்தஸ்மித வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.